அடுத்த பாடல், இந்த பாடலும் அந்த திருமண சடங்குகளோடு சம்பந்தப்பட்ட பாடல்தான். சென்ற பாடலில் தசரதன் தாரை வார்த்த அந்த நிகழ்வு சொல்லப்பட்டது. இந்த பாடலில் காகுத்தனாகிய ராமன் மைதிலியாகிய சீதையின் கரத்தை பற்றுகிறான், கைத்தளம் பற்றுகிறான், அந்த செய்தி சொல்லப்படுகிறது. வெய்ய கனல் தலை வீரனும் அண்ணாள் மையரு மந்திரம் மும்மை வழங்கா நியமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான். சீதையினுடைய அந்த கரத்தை பற்றும் போது அவன் என்ன விதமான மனச்சடங்கை செய்து அவளுடைய கரத்தை பிடித்தான் என்ற செய்தி இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. வெய்ய கனல் தலை வீரனும் அண்ணாள் மையரு மந்திர மும்மை வழங்கா நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே. அந்த மணமேடையில் அவர்களுக்கு முன்பாக யாக குண்டம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் எரியக்கூடிய நெருப்பில் ஆகுதி பெய்கிறான். அந்த ஆகுதி என்ற வார்த்தை ஆவுதி என்று இங்கு வந்திருக்கிறது. இந்த காலத்தில் அதை ஆகுதி என்று எல்லோரும் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஹு என்பதுதான் தமிழ் மரபுக்கேற்ப ஊவாக மாற்றப்பட்டு கம்பரால் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆகுதி என்பது ஆவுதி என்று தமிழ் மரபுக்கேற்ப ஓசை இயல்புக்கேற்ப மாற்றி பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. நெய்யமை ஆகுதி யாவையும் நேர்ந்தே, வெய்ய கனல் தலை நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே, அந்த வார்த்தை இவ்வாறாக இணையும், சொற்றொடர் இவ்வாறாக உருவாகும். வெய்ய கனல் தலை நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே. வெய்ய கனல் தலை, வெய்ய என்றால் வெப்பமான என்ற அர்த்தம். வெம்மை என்ற அந்த பண்பு சொல்லில் இருந்து வெய்ய என்ற அந்த பெயரெச்சம் உருவாகிறது. இந்த வெய்ய என்ற பெயரெச்சத்திற்கு அடிப்படை அந்த வெம்மை என்ற பண்பு பெயர் தான். அதிலிருந்து உருவாகக்கூடிய பெயரெச்சம் தான் வெய்ய. வெய்ய கனல், வெப்பமான அந்த யாக குண்டத்தின் நெருப்பு கனல், அந்த நெருப்பின் தலை, அந்த நெருப்பின் இடத்தில். தலை என்பது இங்கு ஏழாம் வேற்றுமை உருவாக வருகிறது. கனல் தலை என்றால் அந்த கனலில், அந்த யாக குண்ட நெருப்பில். நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே, நெய்யோடு சேர்ந்து அமைந்திருக்கின்ற ஆகுதிகள் யாவையும் நேர்ந்தே. அதில் இட்டு, நேர்தல் என்றால் அதில் இடுதல். ஆகுதி என்றால் அந்த யாகத்தில் சொரியக்கூடிய பொருள்கள் அனைத்தும் ஆகுதி என்று சொல்லப்படும். அதை அபிஸ் அபி என்றெல்லாம் சொல்லுவார். திருக்குறளில் கூட இந்த ஆகுதி என்ற வார்த்தை அபி என்ற வடிவில் வந்திருக்கிறது. அபிசொறிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செறி துண்ணாமை நன்று. அபிசொறிந்து அந்த யாகத்தில் இடக்கூடிய அபிர்பாகங்களாகிய பல்வேறு பொருட்களை இட்டு இட்டு யாகம் வளர்த்து, அப்படி ஆயிரக்கணக்கான யாகம் வளர்த்து பெறக்கூடிய நன்மைகளை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அறத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை மிக அதிகம் என்று வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவர் யாகம் வளர்ப்பதை விட உயிரை கொல்லாமை தான் மிகச் சிறந்தது என்பதை வலியுறுத்துவதற்காக அந்த குறளை அமைக்கிறார். அங்கு அவர் அபி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அபி ஆகுதி அபிஸ் எல்லாம் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். இங்கு அந்த ஆகுதி என்ற வார்த்தையை ஆவுதி என்று கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார். நெய்யமை ஆகுதி, நெய்யோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆகுதி பொருட்கள். ஆகுதி பொருட்களை சொரியும் போதெல்லாம் நெய்யை ஊற்றி ஊற்றி அந்த நெருப்பை வளர்ப்பதற்கு நெய்யையும் ஒரு புறம் ஊற்றுவார்கள். இந்த ஆகுதி பொருட்களையும் அதில் இடுவார்கள். ஐயா, இதற்கும் அபிஷேகம் அந்த அபி அதுக்கும் ஏதாவது தொடர்பு? அது வேற. அபிஷேகம் என்பது அது நீராட்டுதல், அது இறைவனை அபிஷேகித்தல், பல்வேறு பொருட்களால் இறைவனை நீராட்டுதல். அதை நீராட்டுதல் என்று கூட சொல்லக்கூடாது. நீராட்டுதல் என்றால் நீரால் ஆட்டுவதைத்தான் நீராட்டுதல் என்று சொல்ல முடியும். இது பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தனாபிஷேகம் என்று எல்லா விதமான பொருட்களாலும் இறைவனை அப்படியே முழுமையாக ஸ்நானம் செய்வித்தல், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது நெருப்பில் இடக்கூடியது, அது இறைவனை முழுமையாக ஸ்நானம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. முழுமையாக அவனை முழுக்காட்டுதல், முழுக்காட்டுதல் என்று சொல்லலாம். அந்த மாதிரியாக செய்யக்கூடிய நிகழ்வு. அது வேற, இது வேற. அது அபிஷேகம், இது ஆகுதி. இதுவும் அதுவும் சம்பந்தம் இல்லை. இது இது யாகத்தோடு சம்பந்தப்பட்டது. அது யாகம் இல்லாத நிகழ்வு. யாகத்தை செய்யாத சமூகத்தவர்களும் அபிஷேகம் செய்வார்கள், இறைவனுக்கு திருமுழு காட்டுவார்கள். அது வேறு, இது வேறு. ரெண்டு பேர் சரி. சம்பந்தம். நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே. அந்த ஆகுதி பொருட்கள் யாவற்றையும் அதில் இட்டு வெய்ய கனல் தலை, அந்த வெப்பமான அந்த யாக நெருப்பில் ஆகுதி பொருட்கள் எல்லாவற்றையும் இட்டு, வீரனும் அன்னால் மையறு மந்திரம் உம்மை வழங்க. வீரனாகிய அந்த ராமன் அன்னால் மையறு மந்திரம் உம்மை வழங்க. மையறு மந்திரம், அப்படி ஆகுதி பொருளை இடும்போது ஓதக்கூடிய மந்திரத்தை 3 முறை அவன் ஓதினான். வீரனும் அன்னால் மையறு மந்திரம் உம்மை. மும்மை என்பது 3 முறை என்ற பொருளில் வருகிறது. இருமை, இருமை என்றால் 2 முறை என்று அர்த்தம். இது மும்மை, மும்மை என்றால் 3 முறை என்று அர்த்தம். ஒற்றை, இரட்டை, மும்மை என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த 3 முறை என்பதை குறிப்பதற்காக, மும்முறை என்பதை குறிப்பதற்காக மும்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். மும்மை வழங்கா என்றால் வழங்கி என்று பொருள். அது ஏற்கனவே சென்ற பாடலில் நாம் பார்த்தோம். அதாவது, மாமகள் தன்னொடு மன்னிதி என்னா என்று வந்திருந்தது. அதில் என்னா என்பது என்று என்ற பொருளில் வந்திருப்பதாக நாம் பார்த்தோம். செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சம், என்னா என்பது என்று என்று பொருள் தரும். அதே போல வழங்கா என்பது வழங்கி என்று பொருள் தரும். மும்மை வழங்கா என்றால் 3 முறை வழங்கி, 3 முறை மந்திரத்தை வழங்கி. வழங்கி என்பது மந்திரத்தை கூறி என்ற பொருளில் வருகிறது. மந்திரம் உம்மை வழங்கா என்றால் 3 முறை மந்திரத்தை கூறி. அந்த மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரம் என்றால் மையறு மந்திரம், குற்றமற்ற மந்திரம். மை என்பது குற்றம் என்ற பொருளில் இந்த இடத்தில் வந்திருக்கிறது. மை என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. மை என்றால் பொதுவாக இப்போது நாம் எழுதுகோலில் அடைக்கக்கூடிய அந்த மசிக்கு தான் மை என்று நாம் பொதுவாக சொல்கிறோம். அல்லது கண்ணுக்கு தீட்டக்கூடிய அந்த அஞ்சனத்தை மை என்று குறிப்பிடுகிறோம். மை என்பதற்கு மேகம் என்ற ஒரு பொருள் உண்டு. மை என்பதனுடைய அடிப்படை பொருள் கருமை என்பதுதான். அதனால் கருமை நிறத்தில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியதாக பெரும்பாலான இடங்களில் இந்த மை என்ற அந்த ஓர் எழுத்து ஒரு சொல் வரும். மேகத்தை குறிப்பதற்கு, மேகம் கருநிறத்தில் இருப்பதனால் மேகத்தை குறிப்பதற்கு மை என்ற அந்த சொல் பயன்படுத்தப்படும். அதே போல மனத்தில் உள்ள வஞ்சகம், மனத்தில் உள்ள தீய எண்ணங்கள் இவற்றை குறிப்பதற்கும் மை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். மை என்றால் கருநிறம்தான். ஆனால் அந்த மனத்தில் உள்ள வஞ்சகம், கபட எண்ணம், சூது போன்றவையெல்லாம் கருமையோடு சம்பந்தப்பட்டவை என்பதனால் அந்த சூது வஞ்சகம் போன்றவற்றை குறிப்பதற்கும் மை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். தூய மனத்தை வெள்ளை மனது என்று சொல்வது போல, தூய்மை அல்லாத மனத்தை கருத்த மனம், மிகவும் இருண்ட மனம் என்று சொல்வது ஒரு வழக்கு. அந்த அடிப்படையில் தீய எண்ணம் உடைய மனத்தை மை மனம், மையுறு மனம் என்று சொல்லுவது இலக்கிய வழக்கு. அப்படி மை என்ற வார்த்தை களங்கம் குற்றம் போன்றவற்றை குறிப்பதற்கும் பயன்பட்டு வரும். அப்படித்தான் இங்கு குற்றம் அல்லது களங்கம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. மை அரு மந்திரம் என்றால் குற்றம் அற்ற மந்திரம் என்று அர்த்தம். குற்றமற்ற அந்த மந்திரத்தை மூன்று முறை ஓதி நெய்யமை ஆகுதி யாவையும் நேர்ந்தே, நெய்யோடு அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆகுதி பொருட்கள் யாவற்றையும் அந்த யாக குண்டத்தில் இட்டு, அதன் பிறகு தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான். தையல், தையல் என்றால் பெண், அந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது வழக்கத்தில் இப்போதும் அரிதாக சிலர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். தையல் என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை. இங்கு சீதையை குறிக்கிறது. சீதையினுடைய தளிர்க்கையை தன்னுடைய தடக்கையால் பிடித்தான். அந்த சொற்றொடர் மிக அழகான சொற்றொடராக அமைந்திருக்கிறது. தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான். சீதையினுடைய தளிர் போன்ற கரத்தை தன்னுடைய பெரிய கைகளால் அவன் பிடித்தான் என்று சொல்லுகிறான். யாக நெருப்பில் வீரனாகிய ராமன் மந்திரத்தை மூன்று முறை ஓதி நெய்யோடு கூடிய ஆகுதி பொருட்களையெல்லாம் இட்டு, அந்த சீதையினுடைய தளிர் போன்ற கரத்தை தன்னுடைய பெரிய கைகளால் பிடித்தான், பெரிய கையால் பிடித்தான். இதுதான் இந்த பாட்டினுடைய திரண்ட பொருள். இதில் அந்த இறுதி அடியினுடைய அந்த சொற்றொடர் மிக நயமாக அமைந்திருக்கிறது. தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான். சீதையினுடைய கையை பற்றி சொல்லும் போது தளிர்க்கை என்று சொல்கிறார், ராமனுடைய கையை தடக்கை என்று சொல்கிறார். அது ஆண்களுக்கு கை நீண்டு நல்ல வடிவத்தோடு பருத்திருக்க வேண்டும், பெருத்திருக்க வேண்டும் என்பது ஒரு சாமுத்திரிய லட்சணம். அந்தபடி அவனுடைய கை அமைந்திருப்பதனால் தடக்கை என்று குறிக்கிறார். இந்த தடக்கை என்ற வார்த்தை பல இடங்களில் வரும் இலக்கியங்களில். கம்பராமாயணத்தில் மட்டுமல்ல, பல்வேறு இலக்கியங்களில் ஆண்களை பற்றிய வர்ணனை இடம்பெறும் பகுதிகளிலெல்லாம் அந்த ஆண்களுக்கு தடக்கை அமைந்திருந்தது என்பதை குறிக்கும் விதமாக புலவர்கள் சொற்களை பிரயோகிப்பார்கள். கை நீண்டு அமைந்திருந்தது, தடக்கை அமைந்திருந்தது என்றெல்லாம் குறிப்பார்கள். அது ஒரு லட்சணம், சிறந்த லட்சணம். அதனால் ராமனுடைய கையை சொல்லும்போது தடக்கை என்று சொல்லுகிறார். இதில் பார்க்க வேண்டும், இதில் மிக சுருக்கமாக இந்த காலத்தில் நாம் அதை சொல்ல வேண்டும் என்றால் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால் அந்த வாசகத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான் என்ற வாசகத்தை தெளிவாக்கி விரித்து சொல்ல வேண்டும் என்றால் தையலது தளிர்க்கையை தன் தடைக்கையால் பிடித்தான். அதில் அந்த வேற்றுமை உருவுகள் எல்லாம் மறைந்து வருகின்றன. தையல் தளிர்க்கை என்னும் இடத்தில் தையலது தளிர்க்கை, அந்த அது என்றும் ஆறாம் வேற்றுமை உருவு அங்கு மறைந்து வருகிறது. தையலது தளிர்க்கை என்பது வெறுமனை தையல் தளிர்க்கை என்று வேற்றுமை உருவு கெட்டு அந்த சொற்புணர்ச்சி அங்கு அமைந்திருக்கிறது, தையல் தளிர்க்கை. அடுத்து தளிர்க்கை தடக்கை, தளிர்க்கையை தடக்கையால் என்று வர வேண்டியது. தளிர்க்கை தடக்கை என்று வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறது. தளிர்க்கையை என்னும் இடத்தில் அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து நிற்கிறது. தடக்கையால் என்னும் இடத்தில் மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்திருக்கிறது. ஆக இந்த ஒரே சொற்றொடரில் ஆறாம் வேற்றுமை உருவு, இரண்டாம் வேற்றுமை உருவு, மூன்றாம் வேற்றுமை உருவு ஆகிய மூன்று உருவுகளும் மறைந்து அந்த சொற்றொடர் சுருக்கப்பட்டு வருகிறது. அதை விரித்து சொல்ல வேண்டுமென்றால் தையலது தளிர்க்கையை தடக்கையால் தன் தடைக்கையால் பிடித்தான் என்று சொல்ல வேண்டும். அது தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான் என்று அந்த வேற்றுமை உருவுகள் எல்லாம் மறைந்து ஒரு சுருக்கெழுத்தாக அந்த வாசகம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கவிதையினுடைய இயல்பு. சிலவற்றை சுருக்க வேண்டுமென்றால் கவிதையில் சுருக்கிவிடலாம், விரித்து சொல்ல வேண்டுமென்றால் விரித்து கொள்ளலாம். கவிஞர்கள் அவ்வாறு செய்வதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அவ்வாறு இந்த சொற்றொடர் சுருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான். இவ்வாறாக அந்த வைதேகியினுடைய கைத்தளம் பற்றுகிறான் வரதன். அதை சொல்லுகிறது இந்த பாடல். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஒரு ரெண்டு சந்தேகங்கள் ஐயா. ஆ மையல் அப்படின்னு ஒரு மயக்கம் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல வருது இல்லையா? அதுக்கு ஆமாம், அதுல வந்து எப்படி மை வந்து அந்த மை எப்படி யூஸ் ஆயிருக்கு, பயன்படுத்திருக்கிறாங்க? அது தையல் மையல். எந்திரம்ன்றது வந்து எப்படி, ஏன் அந்த மாதிரி பெயர் வந்தது? மூன்றாவது கேள்வி வந்து எனக்கு வந்து இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகளும் கொஞ்சம் ஒரு சுருக்கமா நீங்க வந்து ஆ சரி. சொல்லுங்க. மையல் என்பதற்கும் மை என்பதற்கும் தொடர்பு இல்லை. மையல் என்பது அது தனி வார்த்தை, அது மூன்று எழுத்து அமைந்த ஒரு வார்த்தை. மை என்பது ஓர் எழுத்து ஒரு சொல், இது தனி வார்த்தை அது தனி வார்த்தை. எனவே மையலையும் மையையும் நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டியதில்லை. அது மையல் என்ற வார்த்தை பல இடங்களில் வரும். அந்த மையல் கொள்ளுதல் என்றால் ஆசை கொள்ளுதல், மயக்கம் கொள்ளுதல் போன்ற பொருளில் வரக்கூடியது. அதற்கும் இந்த மை என்ற ஓர் எழுத்து ஒரு சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நாம் சேர்த்து குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. அது தனி இது தனி. அடுத்து கேட்டது தையல் என்பதை பற்றி கேட்டீர்கள். தையல் என்றால் பெண் என்று அர்த்தம். தையல் என்பது தைத்தல் என்ற பொருளிலும் வரும். அது ஒரே சொல் வெவ்வேறு பொருள்களை குறித்து நிற்கிறது. நாம் ஒரே சொல் வெவ்வேறு பொருட்களை குறிப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஒரு சொல் பல பொருள் தரக்கூடிய பல்வேறு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதை போல தையல் என்பது பெண்ணையும் குறிக்கிறது, அந்த தைத்தல் என்பதையும் குறிக்கிறது. தைத்தல் என்பதுதான், அந்த தைத்தல் என்பது தொழிற்பெயர். அந்த தைத்தல் என்ற தொழிற்பெயரின் வேறொரு வடிவம்தான் தையல் என்பது. அதற்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பெண்கள் பெரும்பாலும் தையல் வேலை செய்கிறார்கள், அதனால் அதற்கு பெண்ணுக்கு தையல் என்ற பெயர் வந்துவிட்டது என்று சிலர் சொல்லுவார்கள். அப்படி அல்ல, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது இந்த சொல் இதையும் குறிக்கிறது அதையும் குறிக்கிறது, அவ்வளவுதான். அதையும் நாம் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதில்லை. தைத்தல் என்னும் தொழிற்பெயர் வேறொரு வடிவில் தையல் என்று வழங்குகிறது, அவ்வளவுதான். தையல் என்றால் தைத்தல் என்ற ஒரு பொருளை தருகிறது. அது பெண் என்ற இன்னொரு பொருளையும் தருகிறது. ஆனால் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வேறு இது வேறு, அதை சம்பந்தப்படுத்த வேண்டியதில்லை. பெண்கள் தையல் வேலை அதிகமாக செய்வதனால் அவர்களுக்கு தையல் என்ற பெயர் வந்தது என்றெல்லாம் நாம் கற்பிக்க வேண்டியதில்லை. அப்படி பலரும் இப்போது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தோன்றியதற்கு இவ்வாறு யூகித்து யூகித்து கற்பித்துக் கொள்கிறார்கள், வேண்டுமென்றே வழிந்து அதை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அவ்வாறு உருவாக்க வேண்டியதில்லை. இயல்பாக அதற்கு இரண்டு பொருள் இருக்கின்றன என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அது போதுமானது. அடுத்து வேற்றுமை உறுப்புகளை பற்றி கேட்டீர்கள். வேற்றுமை உறுப்புகள் தமிழில் மொத்தம் 8 வேற்றுமை உறுப்புகள் சொல்லுவார்கள். அதில் முதல் வேற்றுமை என்பது எழுவாய் வேற்றுமை என்று சொல்லப்படும். அதற்கு உறுப்பு எதுவும் கிடையாது. அது இப்போது ராமன் வந்தான் என்று சொன்னால் அது எழுவாய் தொடர். அந்த ராமன் என்பதற்கு பிறகு எந்த சொல் உருவும் வெளிப்படையாகவும் வரவில்லை, மறைந்தும் நிற்கவில்லை. ராமன் வந்தான், அவ்வளவுதான். நமக்கு பொருள் புரிந்து விடுகிறது. அதில் எந்த உருவையும் சேர்க்கையும் தேவையில்லை, எந்த உருவும் அதில் இடம்பெறவும் இல்லை. அது இயல்பாக இருக்கிறது. அந்த எழுவாய் தொடர் தான் முதல் வேற்றுமை, அதற்கு உருவு கிடையாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு, அதற்கு ஐ என்பது வேற்றுமை உருவாக வரும். ஐ ராமனை பார்த்தான், ராமனை பிடித்தான், ராமனை தரிசித்தான் என்றெல்லாம் சொல்லும் போது அங்கு ஐ என்பது வெளிப்படையாக வருகிறது. அது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. அது மறைந்து வரலாம் சில இடங்களில். அப்படி மறைந்து வரும்போது அது இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது என்று சொல்லப்படும். இப்போது ராமன் ராமன் பார்த்தான் என்ற சொல்லையே இப்போது வேற ஒரு சொற்றொடரில் இன்னும் எளிமையாக்கி சொல்வதற்கு சொல்கிறேன். பூனை எலியை பிடித்தது என்று சொல்லுவதாக வைத்துக் கொள்வோம். பூனை எலியை பிடித்தது. அந்த எலியை பிடித்தது என்பதில் ஐ வெளிப்படையாக இருக்கிறது. அது இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதே சொற்றொடரை பூனை எலி பிடித்தது என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். பூனை எலி பிடித்தது, அங்கு நமக்கு பொருள் புரிகிறது. என்ன புரிகிறது என்றால், பூனை தான் எலியை பிடித்தது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அங்கு அந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரவில்லை. ஆனால் பூனை எலி பிடித்தது என்று சொல்லும் போதே எலியை பிடித்தது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அங்கு அந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வருகிறது. அப்படி வருவது தொக்கு வருதல் என்று சொல்வார்கள். அதை இரண்டாம் வேற்றுமை தொகை என்று சொல்வார்கள். எலி பிடித்தது என்பதை இரண்டாம் வேற்றுமை தொகை, எலியை பிடித்தது என்பதுதான் தொக்கு எலி பிடித்தது என்று வருகிறது. எலியை பிடித்தது என்பது எலி பிடித்தது என்று வருகிறது. அங்கு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தொக்கு நிற்பதனால் அதை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை என்று சொல்வார்கள். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை. அது கருவிப்பொருளில் வரும். ஒன்றை எதனால் செய்கிறோம் என்பதை குறிக்கும் விதமாக வரும். அது ஆள் என்பது பெரும்பாலும் மூன்றாம் வேற்றுமை உருவாக பயன்பாட்டில் வரும். கத்தியால் குத்தினான், என்று சொல்லுகிறோம். அங்கு அந்த ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவாக வருகிறது. இப்போது இங்கே தடக்கை என்பது அந்த மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கக்கூடிய சொல்தான். அது மறைந்து வந்திருக்கிறது. தடக்கை பிடித்தான், தடக்கையால் பிடித்தான் என்பது தடக்கை பிடித்தான் என்று வருகிறது. அப்படி மூன்றாம் வேற்றுமை உருவை குறிப்பதற்கு ஆள் என்ற அந்த உருவு வரும். அடுத்து நான்காம் வேற்றுமை உருவு, அதற்கு கூ என்ற சொல் உருவு பெரும்பாலும் பயன்பாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. அவனுக்கு கொடுத்தான், மதுரைக்கு சென்றான் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவாக பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த ஐந்தாம் வேற்றுமை உருவு, எதிலிருந்து ஒன்று வருகிறது என்பதை குறிப்பதற்கு, பாலிலிருந்து நெய் வருகிறது. அந்த இருந்து என்பது அங்கு ஐந்தாம் வேற்றுமை உருவாக பயன்பாட்டில் வருகிறது. அந்த ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு பல்வேறு உறுப்புகள் உண்டு. அந்த இல் என்பதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பாக பயன்படுத்தப்படும். அது ஒப்பு பொருளில் வருவதாக எல்லாம் சொல்லுவார்கள். அது நாம் சம்பந்தப்பட்ட இடங்களில் பாடலில் வரும்போது நாம் பார்க்கலாம். இப்போது சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தெரியும். அந்த இல் இல் இன் என்பதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பாக பயன்படுத்தப்படும். அங்கு அவை உவமை பொருளில், ஒப்பு பொருளில் வரும். சில இடங்களில் அவ்வாறெல்லாம் வரும். ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வெவ்வேறு இருக்கின்றன. பொதுவாக அந்த இருந்து என்பது பிரதானமாக இப்போதும் வழக்கத்தில் இருக்கிறது. பாலில் இருந்து நெய் வருகிறது, மலையில் இருந்து அருவி வழிகிறது என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த இருந்து என்பது பெரும்பாலும் இப்போது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பாக வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னும் சில உறுப்புகளும் ஐந்தாம் வேற்றுமைக்கு உண்டு. அது செய்யுளில் அதிகமாக புழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது ஆறாம் வேற்றுமை உறுப்பு, அது மிகுதியாக இப்போது கையாளப்படுகிறது. அந்த அது, அவனது, அவனது புத்தகம், எனது கை என்றெல்லாம் சொல்லும்போது அந்த அது என்று வருமிடமெல்லாம் அந்த அது என்பது ஆறாம் வேற்றுமை உருவாக நின்று உரிமை பொருளை கொடுக்கிறது. நமக்குரிய ஒன்றை குறிப்பதற்கு அது என்பதை சேர்த்துக் கொள்கிறோம். எனது புத்தகம், எனது எழுதுகோள், எனது சட்டை, முருகனது வேல், காளியினது சூலம். ஆனால் இந்த ஆறாம் வேற்றுமை உருவு அது என்பதற்கு பதிலாக சில இடங்களில் நாம் இப்போது இன் என்பதை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறோம். இன் என்பதை மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது என்பதற்கு பதிலாக முருகனது வேல் என்று சொல்வது ஆறாம் வேற்றுமை உருவு சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. ஆனால் முருகனின் வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு பிற்காலத்தில் உருவானது. அது மிக முன்பே உருவாகிவிட்டது. இப்போதுதான் புதிதான ஒரு உருவான மரபு அல்ல. அந்த இன் என்பது பொதுவாக ஐந்தாம் வேற்றுமை உருபு என்று சொல்லப்பட்ட போதிலும் கூட அந்த இன் என்பது ஆறாம் வேற்றுமை உருவாகவும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. முருகனின் வேல், முருகனது வேல் என்பது முருகனின் வேல் என்று சொல்லக்கூடிய மரபும் இப்போ அதிகமாக இருக்கிறது. கண்ணனின் புத்தகம், ராமனின் பேனா என்றெல்லாம் நாம் இப்போது சொல்லுகிறோம். அந்த அது என்பதற்கு பதிலாக இன் என்பதை பிரயோகிக்கிறோம். ஆக இன் என்பதும் ஆறாம் வேற்றுமை உருவாக பயன்பாட்டில் இருக்கிறது. இன்னும் உடைய என்பதான் ஆறாம் வேற்றும் உருபாக பயன்பாட்டில் இருக்கிறது. என்னுடைய புத்தகம், அவனுடைய புத்தகம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அந்த உடைய என்பதும் ஆறாம் வேற்றும் உருபாக பயன்பாட்டில் இருக்கிறது. இதில் ஒரு இலக்கண நுட்பம் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்றால், எனது மகன், எனது மனைவி என்றெல்லாம் சொல்லக்கூடாது. கண்ணனது மனைவி, முருகனது தகப்பன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த உறவை குறிக்கும் போது அது என்பதை சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது என்பது அஃறிணை உடைமை பொருளை குறிப்பதற்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும். முருகனது வேல் என்று சொல்லலாம், முருகனது தந்தை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் தந்தை என்பது உயர்திணை, அது ஆண்பால் சொல். அதை அஃறிணையை குறிக்கக்கூடிய அது என்பதை வைத்து குறிக்கக்கூடாது. முருகனது தந்தை என்று சொல்லக்கூடாது, முருகனுடைய தந்தை என்று சொல்வதுதான் சரியானது என்ற ஒரு இலக்கண விதியை சொல்லுவார்கள். ஆனால் இப்போது அதையெல்லாம் யாரும் கடைபிடிப்பதில்லை. எல்லாம் முருகனது மனைவி, கந்தனது தந்தை என்று அந்த அது என்பதை உறவுகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அப்படி பயன்படுத்தக்கூடாது. அந்த இடங்களில் உடைய என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த திருமண அழைப்பிதழ்களில் எனது மகன் ராமுவுக்கும் வடக்குப்பட்டி கந்தசாமியினது மகள் சுந்தரவள்ளிக்கும் திருமணம் என்று அந்த அது என்பதை சேர்த்து எழுதியிருப்பார்கள். அது கொஞ்சம் தமிழ் தெரிந்தவர்கள் வேறு மாதிரி மாற்றி எழுதுவார்கள். எனக்கு மகன், எனது மகன் என்பதற்கு பதிலாக எனக்கு மகன் என்று எழுதுவார்கள். என்னுடைய மகன் என்பது என்று கூட அவர்கள் குறிக்க மாட்டார்கள். அந்த உடைய எனது என்றெல்லாம் சொல்லும் போது அவர்களை உடைமை பொருள்களாக நாம் கருதி விடுகிறோம். உறவுகளையும் உடைமை பொருள்களாக கருதி விடுகிறோம். அது சரியாக வராது, அது சரியா முறையல்ல என்று என்று கருதி எனக்கு மகன், எனது மகன் என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு மகன் என்று சொல்வார்கள். கண்ணனது மனைவி என்று சொல்வதற்கு பதிலாக கண்ணனுக்கு மனைவி என்று சொல்வார்கள். அவ்வாறு சொல்லும் போது அந்த உறவை நாம் உடைமையாக மாற்றாமல் அந்த உரிமையை நிலைய நாட்டி அவர்களுக்கு மரியாதை அளித்து சொல்வது போல அது இருப்பதனால் எனது மனைவி, என்னுடைய மனைவி என்று சொல்வதை விட எனக்கு மனைவி, எனக்கு மகன் என்று சொல்வது மிக பொருத்தமானது, சால பொருத்தமுடையது என்று கருதி சில தமிழறிஞர்கள் அப்படி பிரயோகிக்கிறார்கள். அந்த ஒரு மரபு உண்டு. அது ஆறாம் வேற்றுமை உருபு. அடுத்து ஏழாம் வேற்றுமை உருபு. அது இடப்பொருளை குறிக்கும். புத்தகத்தில் வைத்தான், புத்தகத்தில் வைத்தான். அந்த இல் என்பது அங்கு ஏழாம் வேற்றுமை உருபுவாக வருகிறது. மேஜையில் வை, மதுரையில் இருந்தான் என்றெல்லாம் சொல்லும்போது அங்கு இல் என்பது ஏழாம் வேற்றுமை உருபாக வருகிறது. அந்த ஏழாம் வேற்றுமை உருபு நிறைய இருக்கின்றன. இல் கண், மதுரையின் கண், அவைக்கண் கூடியிருக்கும் சான்றோர்களே என்றெல்லாம் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவைக்கண் அங்கு அந்த கண் என்பது ஏழாம் வேற்றுமை உருபாகத்தான் வருகிறது. அதே போல இங்கு இந்த பாடலில் கனல் தலை என்று, தலை என்பது ஏழாம் வேற்றுமை உருபாக பயன்பாட்டில் வந்திருக்கிறது. ஏழாம் வேற்றுமை உருபு நிறைய இருக்கின்றன. அது பல்வேறு வடிவங்களில் வரும். அதை நாம் ஆங்கங்கே பல பாடல்களில் பார்த்திருக்கிறோம். இன்னும் வரும் அந்த இடங்களில் எல்லாம் நாம் பார்க்கலாம். இப்படி ஏழு வேற்றுமை உருபுகள் பார்த்தோம். அடுத்து எட்டாம் வேற்றுமை உருபு. அதற்கும் தனி உருபு கிடையாது எட்டாம் வேற்றுமை உருபு குறிப்பதற்கு. அது விழி வேற்றுமை. ஒருவரை விழித்து பேசுகிறோம் அல்லவா. முருகன் வந்தான் என்று சொன்னால் அது முதல் வேற்றுமை, அது எழுவாய்த் தொடர். முருகா வா என்று சொன்னால் அது எட்டாம் வேற்றுமையை, அது விழித்தொடர். அந்த விழித்தொடர் எல்லாம் எட்டாம் வேற்றுமை என்று சொல்லப்படும். முருகா வா, ராமா போ, கந்தா சாப்பிடு என்றெல்லாம் இப்படி சொல்லுகிறோம் அல்லவா. அந்த விழித்தொடர் எல்லாமே எட்டாம் வேற்றுமைக்குள் அடங்கும். அது அந்த விழியை குறிப்பதற்கும் பல்வேறு அந்த சொல் சேர்க்கை வரும். அது நாம் கடைசியில் அதை நெடிலாக மாற்றி சொல்வோம். முருகன் என்பதை முருகா என்று அந்த கடைசியில் அதை நெடிலாக உயர்த்தி சொல்லும்போது அது வெளியாக வருகிறது. அல்லது முருகனே என்று மாற்றி சொல்லலாம். முருகனே வா என்றும் சொல்லலாம், முருகா வா என்றும் சொல்லலாம். சில நேரங்களில் அவ்வாறு மாறுபாடு இல்லாமலேயும் சொல்லலாம். முருகன் வா என்று கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை கூப்பிடலாம், முருகன் வா என்று கூட சொல்லலாம். அப்படி மாற்றாமலே அந்த பெயரை மாற்றாமலேயே விழி வடிவத்திலும் பயன்படுத்தலாம். ஆனால் பெரும்பாலும் நாம் மாற்றித்தான் பயன்படுத்துவோம். முருகா என்று சொல்வோம் அல்லது முருகனே என்று சொல்வோம். இவ்வாறாக மாற்றி பயன்படுத்துவோம். இது அந்த விழித்தொடர் எல்லாம் எட்டாம் வேற்றுமை என்று சொல்லப்படும். இதுதான் எட்டு சொல் வேற்றுமைகள். மிக்க நன்றி ஐயா, ரொம்ப தெளிவான விளக்கம். இது மிக முக்கியமானது தமிழில். மிக நாம் ஒன்றை தெளிவுபடுத்துவதற்கு இந்த வேற்றுமை உறுப்புகள் மிக பயன்படுகிறது. இப்போது தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான் என்று சொல்லும்போது அந்த வாசகம் கொஞ்சம் முதலில் பார்க்கும்போது தெளிவில்லாதது போல் இருக்கும். அதையே நாம் அந்த சொல் உறுப்புகளை சேர்த்து சொல்லும்போது மிக தெளிவாகிவிடும் அந்த வாசகம். தையலது தளிர்க்கையை தன் தடக்கையால் பிடித்தான், தடக்கையால் பிடித்தான் என்று சொல்லும்போது அங்கு நமக்கு அந்த சொற்றொடர் மிக இலகுவாக பொருள் புரிந்து விடுகிறது. ஐயா, அந்த எனக்கு இதுல சில சொல்லுங்கள். கேள்விகள் இருக்கு ஐயா. ஒன்று, இதையே நம்ம வேற்றுமை உறுப்புன்னு சொல்றோம் ஐயா, ஏன் அது வேற்றுமைன்னு? அதை என்ன வேற்றுமை படுத்துகிறோம், அந்த சொல்லை வேற்றுமை படுத்தி அர்த்தத்தை தெளிவிக்கிறோம். அல்லது அதை வேற்றுமை படுத்தாமல் அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் அது நமக்கு தெளிவு பெறாது. வேற்றுமை படுத்துகிறது அந்த உருபு வந்து அந்த கருத்தை வேற்றுமைப்படுத்தி சொல்லுகிறது. தளிர்க்கை தடக்கை பிடித்தான் என்னும் போது அங்கு தளிர்க்கை என்பதற்கு பின்னால் இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து அது அந்த தளிர்க்கையை இதுதான் இந்த கைதான் பிடிக்கிறது என்று அதை வேற்றுமைப்படுத்துகிறது. அது அதற்கு பொருளை வேற்றுமைப்படுத்தி நமக்கு தெளியப்படுத்துவதனால் அதை வேற்றுமை உருபு என்று சொல்கிறார். அதுதான் அதற்கான காரணம். சரி ஐயா, பொருளை எல்லாம் வேற்றுமைப்படுத்தி தெளிவுபடுத்துவதனால் அதற்கு வேற்றுமை உருவு என்று. சரி ஒரு ஐயா. ஒரு உதாரணம் எனக்கு இப்ப திடீர்னு தோணுச்சு. இப்ப வந்து மதுரை சென்றான் அப்படின்னு சொல்லலாம். மதுரை சென்றான் என்றால் அந்த மதுரை என்ற பெயர் கொண்டவன் அவன் சென்றான்னு சொல்லலாம். மதுரைக்கு சென்றான்னா மதுரை என்ற ஊருக்கு சென்றான் அப்படின்னு ஆகும். அது சரியா சொன்னீங்க. இப்போ நீங்க உங்க உதாரணம் அந்த மதுரை சென்றான் என்பது தெளிவில்லாம இருக்கிறது. மதுரை என்று ஒருவனுக்கு இப்போ மதுரை என்று கூட பேர் அதிகமான பேருக்கு இருக்காது. இப்போ சிதம்பரம்னே வைத்துக் கொள்வோம். சிதம்பரம் என்ற பேர் பலருக்கு இருக்கிறது. சிதம்பரம் சென்றான் என்று ஒரு சொற்றொடரை சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அங்கு ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. சிதம்பரம் என்ற பெயர் உடையவன் போனான் என்று சொல்கிறோமா அல்லது சிதம்பரத்திற்கு யாரோ போனதை சொல்கிறோமா என்ற ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. அந்த குழப்பத்தை நிவர்த்திப்பதற்காக அங்கு வேற்றுமை உருபை பயன்படுத்துகிறோம். அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக, வேறுபடுத்தி தெளிய வைப்பதற்காக சிதம்பரத்திற்கு சென்றான் என்று சொல்லும் போது, சிதம்பரத்துக்கு சென்றான் என்று சொல்லும் போது அந்த வேற்றுமை உருபு அந்த சொற்பொருளை வேறுபடுத்தி காட்டி நமக்கு தெளிவை தந்து விடுகிறது. அவ்வாறு தெளிவை தருவதனால், வேறுபடுத்தி தெளிவை தருவதனால் அதற்கு வேற்றுமை உருபு. ஐயா, இந்த உதாரணத்துல சிதம்பரத்திற்கு சென்றான், அது எத்தனாவது வேற்றுமையே? அது நான்காம் வேற்றுமை உருவம். சிதம்பரத்துக்கு சென்றான் கு கு என்பது நான்காம் வேற்றுமை. சரி ஐயா. அது ஐந்தாம் வேற்றுமை என்ன சொன்னீங்கன்னா, இன்னொரு முறை சொல்ல முடியுமா? இப்போது பாலில் இருந்து நெய் கிடைக்கிறது. அந்த இருந்து ஒன்றில் இருந்து ஒன்றை பெறுவதை நாம் ஐந்தாம் வேற்றுமை உருவை பயன்படுத்தி சொல்லுகிறோம். சரி, அதற்கு இன்னும் பல உறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அது நடைமுறையில் அதிகமாக இல்லை, ஆனால் இலக்கியங்களில் வரும். இன் என்பதெல்லாம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பில் வரும். இப்போது இன் என்பது ஆறாம் வேற்றுமை உறுப்பாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இன் என்பது ஒப்பு பொருளில் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பாக இலக்கியங்களில் பட்டு வருவதையும் பார்க்கிறோம். ஆனால் இப்போது அந்த இருந்து என்பதுதான் பெரும்பாலும் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பாக பயன்பாட்டில் உள்ளது. பாலில் இருந்து நெய் கிடைக்கிறது, மலையில் இருந்து அருவி வழிகிறது, புத்தகத்தில் இருந்து அந்த பக்கத்தை கிழித்து எடுத்தான். புத்தகத்தில் இருந்து அந்த இருந்து எதிலிருந்து ஒன்றை பெறுகிறோமோ அதை குறிப்பதற்கு அந்த இருந்து என்ற வார்த்தை, அந்த சொல் உருபு வருகிறது. அது ஐந்தாம் வேற்று. சரி ஐயா, கடைசி கேள்வி ஐயா, இது இந்த வேற்றுமை உருவெல்லாம் எங்க இருந்து வருது ஐயா? தொல்காப்பியத்துல இருந்தே வருதா இல்ல? வருது வருது, மிக பழங்காலத்திலிருந்தே வருகிறது. மொழி தொடங்கிய ஆதி காலத்திலேயே இது வந்து விட்டது. இதுதானே சொல்லை தெளிவுபடுத்துவதற்கு, சொல்லக்கூடிய கருத்தை தெளிவுபடுத்துவதற்கு இதுதானே முக்கியம். அதனால் இது இல்லாமல் மொழி ஆரம்பத்தில் இருந்ததாக நாம் கற்பனை கூட செய்ய முடியாது. இது ஆரம்பத்திலேயே உருவாகியிருக்கும். தொல்காப்பியத்தில் எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நன்றி. தொல்காப்பியத்தில் சில வேற்றுமை உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொல்காப்பிய காலத்திற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த நன்னூலில் இன்னும் சில வேற்றுமை உறுப்புகள் விரித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த 1000 ஆண்டு 1000 தொல்காப்பியத்திற்கு பிறகு 1000 அல்லது 1500 ஆண்டுகள் பின்னாடி வந்த அந்த நன்னூலில் இன்னும் சில வேற்றுமை உறுப்புகள் சேர்த்து சொல்லப்படுகின்றன. காரணம், அந்த மொழி வழங்கி வந்த அந்த காலகட்டத்தில் சில பல மாறுதல்கள் நடந்ததனால் புதிய உறுப்புகள் உருவாகிவிட்டன. அவற்றையெல்லாம் நன்னூல் விளக்கி சொல்கிறது. நன்னூலில் சொல்லப்படாத சில வேற்றுமை உறுப்புகள் இப்போது நடைமுறையில் வந்திருக்கின்றன. அவற்றை இந்த கால இலக்கண அறிஞர்கள் அடிக்கோடிட்டு இப்போது புதிய முறை வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இப்படி காலத்திற்கு காலம் கொஞ்சம் சில மாறுதல்கள் வரும். ஆனால் ஆதிகாலத்தில் இருந்தே இது இருக்கிறது. அந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட அந்த சில வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் இந்த காலத்திலும் நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. சிறப்பு ஐயா, நன்றி. ஐயா, ஒரு சந்தேகம் ஐயா. அந்த மையல் மையரு மந்திரம் சொன்னீங்க இல்லையா, குற்றமற்ற ஆமாம் மந்திரம், அது ஆமாம் வந்து வேற ஒரு விளக்கம் எனக்கு தோணுது. அதாவது மை என்றால் குற்றம் அல்லவா, குற்றம்னு ஆமாம் வச்சுக்கலாம் இல்லையா, ஆமாம் குற்றத்தை அறுக்கின்ற மந்திரம்னு வேணா எடுத்துக்கலாமா. அதாவது என்ன வந்து, குற்றமற்ற மந்திரங்கள் குற்றம் உள்ளது, குற்றமான மந்திரம் குற்றமற்ற மந்திரம் சொல்றதோட குற்றத்தை, ஏன்னா இந்த திருமணத்தின் பொழுது சில இந்த ஹோமம் சில இதெல்லாம் செய்வார்கள், அதாவது சில ஆமாம், தவறுகள் ஏதாவது நல்ல இருந்ததுன்னா. நல்ல மிக சிறப்பாக சொன்னீங்க. பொருந்தக்கூடியதுதான், நீங்கள் அப்படி சொல்வதும் மிக பொருத்தமானதுதான். அது நீங்கள் அதாவது அதற்கு ஒரு பொருள் சொல்றீங்க, அதுவும் மிக பொருத்தம். மை மந்திரம் என்றாலே குற்றமற்றது தான், அதை தனித்து சொல்ல வேண்டியதில்லை. எனவே அது குற்றத்தை அறுக்கக்கூடிய மந்திரம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள். உண்மையிலேயே இது ஒரு நல்ல பொருள் தான். அது அப்படி பார்க்கும்போது அதற்கு நம்ம இலக்கண ரீதியாக வேறு தன்மை கற்பிக்க வேண்டியது இருக்கிறது. குற்றம் அற்ற மந்திரம் என்று சொல்லும்போது மையறு மந்திரம் அது தன்வினையாக வருகிறது. தன்னிடத்திலேயே அது அற்று இருக்கிறது. அந்த மந்திரம் குற்றத்தை அற்று இருக்கிறது. குற்றத்தை அறுக்கும் மந்திரம் என்று பொருள் சொல்லும்போது அது பிறவினையாக வருகிறது. அது மற்ற ஒன்றை அறுக்கிறது, மற்ற ஒன்றில் உள்ள ஒரு வேலையை செய்கிறது. அப்படி அது இரண்டு மாறுபட்ட பொருளில் வருகிறது. அப்படி பொருள் எடுத்துக்கொள்வது மிக பொருந்தக்கூடிய பொருள். நன்றி ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஐயா, அந்த வேற்றுமை உறுப்புகள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஆமாம் மாதிரி முக்கியமான தொகைகள் வந்து என்னென்ன, வினைத்தொகை, பண்புத்தொகை, இந்த மாதிரி ஆமாம் முக்கியமான அது தொகைகள் நிறைய இருக்கு. உள்ளன. அது பண்பு தொகை மிக முக்கியமானது. வினைத்தொகையும் மிக அதிகமாக வரக்கூடியது. பண்பு தொகையும் மிக அதிகமாக வழக்கத்தில் வரக்கூடியது தான். இப்போது பார்த்தீர்கள் என்றால் தளிர்க்கை என்று இப்போ இந்த சொற்றொடரே எடுத்துக்கொள்வோம். தளிர்க்கை, தளிர்க்கை என்பது ஓமை தொகை. தளிர் போன்ற கை, அங்கு ஓமை உருவு மறைந்திருக்கிறது. அதை விரித்து சொன்னால் தளிர் போன்ற கை என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த போன்ற என்ற ஓம உருவு, அந்த போன்ற என்பது அங்கு ஓம உருவாக வருகிறது. நாம் ஏற்றுமை உருவு பார்த்தோம், அவை வேறு, அவையெல்லாம் வேறு. ஓம உருவு என்ற ஒன்று இருக்கிறது. அது ஓமை உருவாக பல சொற்கள் வரும். போன்ற, ஒப்ப, நிகர்ப்ப என்று பல்வேறு உறுப்புகள் ஓம உறுப்புகள் சொல்லப்படுகின்றன. தளிர் போன்ற கை என்பதுதான் தளிர்க்கை என்று தொகுத்து வந்திருக்கிறது. அது அந்த போன்ற என்பது தொக்கு நிற்பதனால் அது ஓமை தொகை. அதே போல தடக்கை, அதை பண்பு தொகை என்று சொல்லலாம். தடம் என்பது பெரிய என்ற பண்பை குறிக்கக்கூடியது. அந்த அதை அங்கு தடக்கை, அது பண்பு தொகையாக நாம் சொல்லலாம். பண்பு, பண்பை குறிக்கக்கூடியது, குறிக்கக்கூடிய தொகை, பண்பு தொகையாக அதை சொல்லலாம். வேற என்னங்க இதில், நன்னீர், நன்னீர் என்பது இருக்கு பாருங்கள், இது பண்பு தொகை. நன்னீர் பண்பு தொகை. மாமகள் என்பதும் பண்பு தொகையாக எடுத்துக்கொள்ளலாம். மா என்பதை அழகு என்று எடுத்துக்கொள்ளலாம், சிறப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். மா என்பது ஒரு பண்பை குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கொண்டால் பண்பு தொகையாக அந்த மாமகள் என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம். பூமகள் என்பது என்ன சொல்லலாம் என்றால் பூவில் இருக்கக்கூடிய மகள், அப்படி எடுத்துக்கொண்டால் அது ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று பொருள் வரும். பூவில் இருக்கும் மகள், பூவில் வீற்றிருக்கும் மகள். அது பூவில் மகள் என்று சொன்னாலும் அங்க அர்த்தம் முழுமையை வரல. பூவில் இன்னும் கூடுதலாக பூவில் அமர்ந்திருக்கும் மகள், திருமகள் பூவில் தானே இருக்கிறாள், பூவில் அமர்ந்திருக்கும் மகள் என்று விரித்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. அங்க அமர்ந்திருக்கும் என்ற கூடுதலாக ஒரு வார்த்தையையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருப்பதனால் அங்கு தொகை மட்டும் மறைந்து இல்லை, கூடுதலாக வேறு ஒரு வார்த்தையும் மறைந்திருக்கிறது. எனவே அது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பூவில் இருக்கும் மகள் ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அதை சொல்ல வேண்டும் பூமகள் என்பதை. அதே பூமகள் என்பதற்கு இன்னொரு பொருளும் சொல்லப்படுவது உண்டு. பூமகள் என்றால் பூமியாகிய பெண் என்று அர்த்தம். பூ என்றால் பூமி என்று எடுத்துக்கொண்டால் பூமியாகிய பெண் என்று அர்த்தம் வரும். அப்படி அர்த்தம் எடுத்துக்கொண்டால், இந்த சொல்லுக்கு அர்த்தம் எடுத்துக்கொண்டால், அது இருபெயரொட்டு பண்பு தொகை. எத்தனையோ மகள்கள் இருக்கிறார்கள், மலைமகள், கலைமகள், அலைமகள் என்று பல்வேறு பெண்கள் இருக்கிறார்கள், பல்வேறு பெண்களை நாம் குறிக்கிறோம். அதே போல பூமகளும் அவள் அப்படி அப்படிப்பட்ட ஒருத்தி, அவளை தனித்து குறிப்பிடுவதற்காக அந்த பூ என்ற அடை சேர்த்து பூமகள் என்று சொல்கிறோம், பூமாதேவியை குறிப்பதற்கு. அங்கு பூவாகிய மகள், அதாவது பூமியாகிய மகள் என்ற பொருள் வருகிறது. பூமியாகிய மகள் என்ற பொருள் வருவதனால் அதை இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று சொல்வார்கள். அங்கு இரண்டு பெயர் ஒட்டி வருகிறது. பூ பூமி என்பது ஒரு பெயர், அங்கு பூ என்பது பூமியை குறிக்கிறது, மகள் என்பது ஒரு பெயர், இரண்டு பெயரும் ஒட்டி வருவதனால் இரு அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதை இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அது நிறைய இருபெயரொட்டு பண்பு தொகை நாம் பயன்படுத்துகிறோம். பனைமரம் என்று சொன்னால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை தான். தென்னை மரம் என்று சொன்னால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை தான். சாறை பாம்பு என்று சொன்னால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை தான். அப்படி இரண்டு பெயர்கள் சேர்ந்து வரும்போது அது இருபெயரொட்டு பண்பு தொகையாக வரும். ஆனால் நன்னீர் என்பது இருபெயரொட்டு பண்பு தொகை இல்லை, அது பண்பு தொகை. அங்கு அங்கு அந்த நன்மை என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு பண்பைத்தான் குறிக்கிறது, வெறும் பண்பு. அது பூ போன் அது அது அங்கு ஒரு பண்பு, அது அங்கு ஒரு பெயராக இல்லை. நன்மை கூட்டல் நீர் நன்னீர் என்று வருகிறது. நன்மை என்பது அது ஒரு பண்பின் பண்பை குறிக்கக்கூடிய வார்த்தை தான், அது ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பெயராக வரவில்லை. எனவே அது பண்பு தொகை. பண்பு தொகைக்கும் இருபெயரொட்டு பண்பு தொகைக்கும் வித்தியாசம் இதுதான். இருபெயரொட்டு பண்பு தொகையில் முன்னாடி உள்ளதும் ஒரு பெயராக இருக்கும், பின்னாடி உள்ளதும் ஒரு பெயராக இருக்கும். இரண்டு பெயர்கள் ஒட்டி வருவதனால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை. அப்படி இரண்டு பெயர்கள் ஒட்டாமல் பண்பு மட்டுமே முன்பு நின்று பின்னாடி மட்டும் பெயர் வந்தால், நீர் என்பது ஒரு பெயர் சொல், அந்த நீரை சிறப்பிப்பதற்கு நன்மை என்ற ஒரு சொல் சேர்ந்து நன்னீர் என்று புணர்கிறது. எனவே இது வெறும் பண்பு தொகை தான். அந்த நன்மை என்பது அந்த பண்பை குறிக்கக்கூடிய வார்த்தை, அது ஒரு பெயரை ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் அல்ல. எனவே நன்னீர் என்பது பண்பு தொகை. பூமகள் என்பதை நாம் பூமாதேவி என்று எடுத்துக்கொண்டால் அது இருபெயரொட்டு பண்பு தொகை. பூமகள் என்பதை பூவில் இருக்கக்கூடிய திருமகள் என்று பொருள் எடுத்துக்கொண்டால் அது ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத் தொகை. இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு தொகைகள் வரும். அது நம்ம தொகைகளை பார்க்காமலேயே வந்தோம். அது நீங்கள் இப்போது கேட்டிருப்பதனால் இனிமேல் வரக்கூடிய பாடல்களில் என்னென்ன தொகைகள் இடம்பெற்று இருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டே போனால் உங்களுக்கு சுலபத்தில் புரிந்துவிடும். அது முதலில் கேட்பதற்கு கொஞ்சம் குழப்பமாக தெரியும். பல்வேறு தொகைகளை பார்க்க பார்க்க இதுதான் அந்த தொகை, இதுதான் இந்த தொகை என்று வேறுபடுத்தி அறியக்கூடிய அந்த தன்மை வந்துவிடும். அது ஒன்றும் கடினமான ஒன்றல்ல, மிக எளிமையானது தான். ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஐயா, இந்த இருபெயரொட்டு பண்பு தொகை சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் ஒரு பொருள் பன்மொழிக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? அது வேறு இது வேறு. அதாவது ஒரு பொருள் பன்மொழி என்பது ஒரே பொருளுக்கு பல்வேறு சொற்கள் உண்டு. இப்போது மேகம் என்று எடுத்துக்கொள்வோம். மேகத்தை குறிப்பதற்கு பல்வேறு சொற்கள் இருக்கின்றன. மேகம் என்பது ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருளை குறிப்பதற்கே மை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, முகில் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, மஞ்சு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆக மேகம் என்ற ஒரு பொருளை குறிப்பதற்கு மேகம், முகில், மஞ்சு, மை என்றெல்லாம் வெவ்வேறு சொற்கள் இருக்கின்றன. அது ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருளை குறிப்பதற்காக பல சொற்கள் இருப்பதைத்தான் ஒரு பொருள் பன்மொழி என்று சொல்கிறோம். இதற்கு நேர் எதிராக இன்னொன்று ஒன்று, ஒரு சொல் பல பொருள், ஒரு சொல்லுக்கே பல பொருள்கள் உண்டு அப்படி சொல்வதை இதற்கு எதிராக சொல்வோம். இது நீங்கள் ஒரு பொருள் பன்மொழி, அதே போல ஒரு சொல் பல பொருள் அப்படி சொல்லக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கிறது. இப்போது உதாரணத்திற்கு என்ன சொல்லலாம், மை என்ற சொல்லையே எடுத்துக்கொள்வோமே. மை என்பது அந்த அஞ்சனம், கண்ணில் தீட்டக்கூடிய அந்த மையை குறிக்கிறது. மை என்பது மேகத்தை குறிக்கிறது. மை என்பது மனத்தில் உள்ள களங்கத்தை குறிக்கிறது. மை என்பது குற்றத்தை குறிக்கிறது. இவ்வாறு மை என்ற ஒரு சொல்லே பல்வேறு பொருட்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதனால் இது ஒரு சொல் பல பொருள் என்று வருகிறது. இவ்வாறு ஒரு சொல் பல பொருளை குறிக்கும் விதமாகவும் வரும். பல பொருளுக்கு ஒரு பொருளுக்கு பல சொற்கள் வழங்கியும் வரும், இரண்டு விதமாகவும் வரும். அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கும் ஒரு பொருள் பன்மொழிக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேறு. இது கருமேகம் அப்படின்றது பண்பு தொகையா? அப்போ கருமேகம் என்பது பண்பு தொகை, சரியாக சொன்னீர்கள். கருமை கூட்டல் மேகம். கருமை என்பது ஒரு பண்பு. அந்த கருமை என்ற அந்த பண்போடு மேகம் என்பது சேரும்போது கருமேகம் என்று புணர்கிறது. அதை நாம் விரித்து சொன்னால் கருமையின் நிறத்தை உடைய மேகம் என்று விரித்து சொல்ல வேண்டும். ஆனால் விரித்து சொல்லாமல் கருமேகம் என்று சுருக்கி சொல்லிவிடுகிறோம். அவ்வளவு விரித்து சொல்ல தேவையில்லாமல் சுருக்கி சொல்லிவிடுகிறோம். அவர் சுருக்கி சொல்லும் போதே நாம் புரிந்து கொள்கிறோம், அது கருப்பு கரு நிறத்தை உடைய மேகத்தைத்தான் குறிக்கிறது என்று அந்த சுருக்கி சொல்வதிலேயே நாம் புரிந்து விடுகிறோம். இந்த சுருக்கி சொல்லக்கூடிய வித்தையை செய்வதுதான் இந்த தொகை சொற்கள் எல்லாம். அது பண்பு தொகை அதை செய்கிறது. இந்த கருமேகம் என்ற பண்பு தொகை அதை செய்து விடுகிறது. கரிய நிறத்தை உடைய மேகம் என்று விரிவாக சொல்ல வேண்டிய ஒன்றை கருமேகம் என்ற அந்த சிறிய சொற்றொடரை உணர்த்தி விடுவதனால் அதை நாம் பண்பு தொகை என்று சொல்கிறோம். தொக்கு நிற்பதனால், அங்கு மற்ற தொகை சொற்கள் எல்லாம் தொக்கு நிற்பதனால் அது தொகை என்று நாம் சொல்கிறோம். பண்பு தொகை, நன்றி. கருமேகம், வெண்மேகம் என்பதெல்லாம் பண்பு தொகை. அந்த பண்பை குறிக்கும் விதமாக வரக்கூடிய தொகை சொற்கள் எல்லாம் பண்பு தொகை. இப்போது மும்மை என்பதும் ஒரு பண்பு தான். இப்போ மும்மை வழங்கா என்று வந்திருக்கிறது அல்லவா, இங்கு இதை இப்போ மும்மை வழங்கா என்பதை பண்பு தொகையாக எடுக்க இடமே இல்லை. அங்கே எதுவும் தொக்கு இல்லை. மும்மை வழங்கா, மூன்று முறை வழங்கி, அவ்வளவுதான். அங்க அந்த பொருள் இயல்பாக நிற்கிறது, அங்கு எதுவும் தொக்கு இல்லை. அதனால் அங்கு தொகையாக அதை எடுப்பதற்கு இடமில்லை. அங்கு மும்மை என்பது பண்பு பெயர், அது பண்பு பெயராக அங்கு நிற்கிறது, அவ்வளவு. மை அரு மந்திரம் என்பதில் அது வினைத்தொகை. அரு அரு என்பது வினைத்தொகையாக அங்கு வந்திருக்கிறது. அது காலம் கறந்த பெயரச்சம் என்று கூட அதை சொல்லுவார்கள். ஒரு காலத்தை குறிப்பிட்டு வராது, அது மூன்று காலத்திற்கும் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். மை அரு மந்திரம், மை அதாவது குற்றத்தை அறுக்கும் மந்திரம், குற்றத்தை அறுத்த மந்திரம், குற்றத்தை இனிமேல் அறுக்கப் போகின்ற மந்திரம் என்று மூன்று காலத்திற்கும் பொதுவாக்கி சொல்லலாம். அது ஒரு காலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொருந்தி வராமல் மூன்று காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக அந்த சொற்றொடர் அமைந்திருப்பதனால் அதை வினைத்தொகை என்று சொல்கிறோம். அந்த வினை அறுத்தல் என்ற வினை மூன்று காலத்திற்கும் பொருந்தி நிற்பதனால் அதை வினைத்தொகை என்று சொல்லுவோம். ஊறுகாய் அது மாதிரி ஒரு மையம். ஊறுகாய், சுடுசோறு, அதெல்லாம் வினைத்தொகை. வேறு சந்தேகம், சுடுசோறு வந்து எப்படி ஐயா? அது சுடப்பட்ட மூன்று சோறு. சுடுதல் என்பது ஒரு வினை. சுடு சுடு என்பது ஒரு வினை, அதுவோடு சோறு என்பது சேர்ந்து வருகிறது. அது இப்போது சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சாதத்தை நான் இப்போது ஏற்கனவே சுட்ட சாதத்தை சுடுசோறு என்று நாம் சொல்ல மாட்டோம். இப்போது நமக்கு சூடாக எந்த சாதம் பரிமாறப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் நாம் சுடுசோறு என்று சொல்கிறோம். அது இந்த அது ஆனால் அதை குறிக்கும் போது அதை நாம் மூன்று காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வினையை சேர்த்து சுடுசோறு என்று சொல்கிறோம். அங்கு அது நியாயப்படி சொல்ல வேண்டுமென்றால் சுட்டு கொண்டிருக்கின்ற சாதம், சுடுகின்ற சாதம் என்று சொல்ல வேண்டும். இப்போதுதான் அது சுட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் சுடுகின்ற சாதம் என்று நிகழ்காலத்தில் குறிப்பிடாமல் வினைத்தொகையாக சுடுசோறு என்று சொல்லிவிடுவோம். அங்கு சுடு என்பது எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக நிற்கிறது. அங்கு நாம் அதை நிகழ்காலத்திற்கு பொருந்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்ல, எந்த அதான் காலத்தில் எனக்கு சுட்ட சோறு, பொருந்தக்கூடியதாக? அது சுடுகின்ற சோறு கொதிச்சுட்டு இருக்கலாம், சுடப்போகும் சோறு எப்படி வரும் ஐயா அதுல? இல்ல, அதை வந்து நீங்க மூன்று காலத்திற்கும் பொருந்திய, மூன்று காலத்திற்கும் பொதுவானது என்று எடுக்கக்கூடாது. பலரும் அப்படித்தான் எடுத்துக்கூடாது. எடுத்துக்கொள்கிறார்கள். அது காலங்கறந்த பேரெச்சம் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். அது எந்த காலத்தையும் குறிக்கவில்லை. அது எந்த காலத்திற்கு தேவையோ அந்த காலத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுது அவ்வளவுதான், ஐயா, புரியுது. அவ்வளவுதான். அது அதை மூன்று காலத்திற்கும் இருந்தால்தான் அது வினைத்தொகை என்பது அல்ல. அது மூன்று காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை குறிப்பிடலாம். ஆனால் எந்த காலத்தை குறிப்பிடுகிறது என்பது அந்த இடத்தை பொறுத்து அது மாறும். இப்போது உதாரணமாக அடுகளிறு வந்தது என்று ஒரு யானையை பற்றி சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அடுகளிறு அது ஏற்கனவே ஒருவரை கொன்றிருக்கிறது. அதனால் அதை அடுதல் என்றால் கொள்ளுதல். அதனால் அதை அடுகளிறு என்று சொல்கிறார்கள். அது இப்போது கொன்று கொண்டிருக்கவில்லை. இப்போது சாதாரணமான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இப்போது நிகழ்வு காலத்தில் அது யாரையும் கொல்லவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் அது கொல்லலாம். அது கொல்லலாமோ கொல்லாமல் இருக்கலாமோ அது தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே அது ஒருவரை கொன்றிருக்கிறது என்பதனால் அதை அடுகளிறு என்று நாம் சொல்கிறோம். அதை கடந்த காலத்தில் வைத்துதான் நாம் அதை அடுகளிறு என்று சொல்கிறோமே தவிர, இப்போது அது கொன்று கொண்டிருக்கிறது என்பதற்காக அதை அடுகளிறு என்று சொல்லவில்லை. அங்கு அந்த காலம் மறைந்திருக்கிறது. அது காலம் கறந்த பெயர்ச்சொல். அது எந்த காலத்திற்கு பொருத்த வேண்டுமோ அந்த காலத்திற்கு பொருத்தி கொள்ள வேண்டும். சுடுசோறு என்பதில் அது இப்போது சுட்டு கொண்டு இருக்கிறது. இந்த காலத்திற்கு நிகழ்வு காலத்திற்கு அதை நாம் பொருத்தி கொள்கிறோம், அவ்வளவுதான். அது எதிர்காலத்தில் சுடும் என்பதற்காக நான் அவ்வாறு சொல்லவில்லை. சிலர் அப்படி மூன்று காலத்திற்கும் அது பொருந்தி வர வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி கிடையாது. அது அங்கு எந்த காலத்தையும் குறிக்காமல் அது நிற்கிறது. சுடுசோறு என்னும் சொல்லும் போது அது எந்த காலத்தையும் குறிக்கவில்லை. ஆனால் அதை நாம் நிகழ்வு காலத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவ்வாறு காலத்திற்கு ஏற்ப நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போது மையரு மந்திரம் என்பதை இந்த இடத்தில் நாம் இதை வேண்டுமென்றால் மூன்று காலத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். இது ஏற்கனவே அந்த மந்திரம் உச்சரிக்கப்பட்டிருந்தாலும் அது குற்றத்தை அறுத்திருக்கும். இப்போது உச்சரிக்கப்பட்டாலும் அது குற்றத்தை அறுக்கும். எதிர்காலத்தில் உச்சரிக்கப்பட்டாலும் அது குற்றத்தை அறுக்கும். இந்த இடத்தில் அது மூன்று காலத்திற்கும் பொருந்துவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எல்லா இடத்திலுமே அது மூன்று காலத்திற்கு பொருந்த வேண்டும் என்ற தேவையில்லை. உதாரணமாக அந்த சுடுசோறு என்பது மூன்று காலத்துக்கும் பொருந்த. அடுத்த பாடல் போகலாமா? போலாம். இன்னும் அந்த திருமணத்தில் நடந்த சடங்கை பற்றி தான் சொல்லுகிறார். இடம்படு தோழவன் நோடியை வேள்வி தொடங்கிய வெங்கனல் சூழ்வரு போதில் மடம்படு சிந்தையல் மாறு பிறப்பில் உடம்புயிர் ஐத்தொடர்கின்றதை ஒத்தாள். தீவலம் வருகிறார்கள். அந்த அக்னியை பிரதட்சிணம் செய்கிறார்கள். அதை சொல்லக்கூடிய பாடல் இது. அப்படி அக்னியை பிரதட்சிணம் செய்யும் போது, தீவலம் வரும்போது ராமனை பின்தொடர்ந்து சீதை வருகிறார். சீதையின் கைத்தளத்தை பற்றி கொண்டு ராமன் அக்னியை சுற்றி வருகிறான். ராமன் முன்னால் வருகிறான். சீதை அவனை தொடர்ந்து வருகிறாள். அப்படி தொடர்ந்து வருவதற்கு ஒரு ஓமானம் சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில் கம்பர். உடம் உயிரை தொடர்ந்து வருகின்ற உடம்பு போல சீதை வந்தாள் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாக உடம்பைத்தான் உயிர் தொடர்ந்து போகும், ஆனால் இங்கு உவமையை மாற்றி போடுகிறார், உயிரை தொடர்கின்ற உடம்பு என்று போடுகிறார். மாறு பிறப்பில் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தால், மாறு பிறப்பில் மாறி மாறி வருகின்ற பிறப்பில், பிறப்பு என்பது ஒன்றல்ல, அது பல பிறப்புகள், பல்வேறு வகைப்பட்ட பிறப்புகள். மனிதர்களாக பிறந்தவர்கள் இன்னும் அடுத்தடுத்த பிறப்பில் மனிதர்களாகத்தான் பிறப்பது என்பது நிச்சயம் நிச்சயம் அல்ல. அவர்கள் வேறு பிறப்பாக பிறக்கலாம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விறகமாகி பறவையாய் பாம்பாகி பேயாய் அசுரராய் கணங்களாய் என்று வரிசைப்படுத்தி சொல்லுவார் மாணிக்க வாசகர். வரிசையாக பல பிறப்புகள், அது நீர்வாழ்வனவாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், ஊர்வனவாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். பிறப்பு மாறி மாறி வரக்கூடியது. அப்படி இந்த பிறப்பு எதுவாக அமைந்தாலும், இந்த உடம்பு எதுவாக வடிவெடுத்தாலும், இப்போது மனிதனாக இருக்கக்கூடிய பிறப்பு மறுபிறப்பில் வேறு ஒன்றாக மாறினாலும், இந்த ஆத்மா என்பது ஒன்றுதான். அது அந்த உடம்பை தேடி அந்த உடம்புக்குள் புகுந்து அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உடம்பை தொடர்ந்து தொடர்ந்து அந்த உயிர் போய்கொண்டே இருக்கும். உடம்பை தொடர்வதுதான் உயிரினுடைய வேலை. உயிரை உடம்பு தொடராது. ஆனால் இங்கு கம்பர் அதை மாற்றி போட்டு சொல்கிறார், உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தால், உடம்பு ஆனது உயிரை தொடர்வதை போல ராமனை அவள் பின்தொடர்ந்து தீவலம் வந்தாள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி மாற்றி சொல்வது இல்லாத ஒன்றை சொல்லுவது. எனவே இது இல்பொருள் உவமை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாத ஒன்றை உவமைப்படுத்தி சொன்னால் அது இல்பொருள் உவமை. அது ஒரு மரபு. உதாரணமாக கண்ணகியும் கோவலனும் திருமணம் செய்த போது கதிர் ஒருங்கிருந்த காட்சி போல என்று இளங்கோவடிகள் பாடுகிறார். சூரியனும் சந்திரனும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பது போல அவர்களுடைய தோற்றம் இருந்தது என்று சொல்கிறார். சூரியனும் சந்திரனும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பதில்லை, அவைக்கு இரண்டுக்கும் வெவ்வேறு இடைவெளி இருக்கிறது. நாம் சூரியனை காலை பகலில் பார்க்கிறோம், சந்திரனை இரவில் பார்க்கிறோம். பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நாளும் நாம் பார்த்ததில்லை, பக்கத்தில் பக்கத்தில் அவை இருப்பதில்லை. அவையில் அது இல்லாத ஒன்று. சூரியனும் சந்திரனும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பது இல்லாத ஒன்று. இல்லாத ஒன்றை உவமைப்படுத்தி சொல்வதனால் அங்கு அது இல்பொருள் உவமையணி என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் இங்கும் உயிரை உடம்பு தொடர்ந்து செல்வது என்பது இல்லாத ஒன்று. அந்த இல்லாத ஒன்றை உவமையாக்கி சொல்வதனால் இது இல்பொருள் உவமையணி என்று எடுத்துக்கொள்ளலாம். மாறு பிறப்பில் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள், இடம்படு தோழவனோடு இயை வேள்வி தொடங்கிய வெங்கணல் சூழ்வரு போதில் மடம்படு சிந்தையல். இந்த மடம்படு சிந்தையல் என்பது சீதையை குறிக்கிறது. மடம்படு சிந்தையல் ஒத்தாள், மடம்படு சிந்தையல் என்பது எழுவாய், ஒத்தாள் என்பது பயனிலை. சீதை அவ்வாறு ஒத்திருக்கிறாள். எவ்வாறு ஒத்திருக்கிறாள்? உடம்பை உயிரை தொடர்ந்து வருகின்ற உடம்பை ஒத்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார் சீதை. அவ்வாறு ஒத்திருக்கிறார். எந்த வேளையில் அவ்வாறு ஒத்திருந்தாள் என்பதை முன்பு சொல்கிறார். அது தீவலம் வந்தபோது அவள் அவ்வாறு ஒத்திருக்கிறாள் என்பதை முன்பு சொல்கிறார். இடம்படு தோழவன் ஓடு இயை வேள்வி தொடங்கிய வெங்கணல் சூழ்வரு போதில், வெங்கணல் சூழ்வரு போதில், வெங்கணல் வெப்பமான அந்த யாக குண்ட நெருப்பு, அந்த நெருப்பில் சூழ்வரு போதில், சூழ்ந்து வருகின்ற போது, அதாவது வளம் வருகின்ற அந்த வேளையில், மடம்படு சிந்தையல், அது சீதையை குறிக்கக்கூடிய சொற்றொடர். அந்த சீதையானவள் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள், அந்த கனலை சுற்றி வருகின்ற வேளையில் அவள் அவ்வாறு ஒத்தியிருந்தாள் அந்த கனல் என்ன கனல் என்றால் வேள்வி, வேள்வி தொடங்கிய வெண்கனல். அந்த வேள்வி, அந்த வேள்வி என்பது அந்த திருமணத்திற்காக வளர்க்கப்படக்கூடிய யாகத்தை குறிக்கிறது. அந்த அந்த யாகத்தில் வளர்க்கப்பட்ட தொடங்குதல் என்பது இங்கு வளர்க்கப்பட்ட என்ற பொருளில் வருகிறது. அந்த வேள்வியில் வளர்க்கப்பட்ட வெண்கனல், வெப்பமயமான அந்த நெருப்பை சூழ்வரு போது சுற்றி வருகின்ற வேளையில் மடம்படு சிந்தையில் சிந்தையள் ஒத்தாள், அப்படி சேர்த்து இணைத்து பார்க்க வேண்டும். அந்த சீதை யாரோடு சுற்றி வருகிறாள்? ராமனோடு சுற்றி வருகிறாள். இங்கு ராமன், ராமனை குறிக்கக்கூடிய சொற்றொடர் எது என்று கேட்டால் இடம்படு தோழவன். அந்த தோள் அவன் என்று பிரித்து பதிப்பித்திருக்கிறார்கள் இதில். அதை அவர் பிரிக்க வேண்டியதில்லை, அது தோழவன் என்று எடுத்துக்கொள்வேன். தோழவன், தோள்களை உடையவன், தோழவன், இடம்படு தோழவன் என்று ராமன் இங்கு குறிக்கப்படுகிறான். இடம்படு தோழவன், இடம்படு தோள் என்றால் விசாலமான தோள்கள் என்று அர்த்தம். இடம் என்றால் அந்த பரப்பு, இடம் ஒரு பரப்பை தானே நாம் இடம் என்று சொல்கிறோம். இடம்படு என்றால் பரப்பு பொருந்தி இருக்கக்கூடிய, அதாவது இடம், இடம் பொருந்தி இருக்கக்கூடிய விசாலமான அகலமான தோள் என்று அர்த்தம். இந்த இடம்படு என்ற வார்த்தை ஆத்திச்சூடையில் வருகிறது. ஆத்திச்சூடியில் ஔவையார் ஒரு ஆத்திச்சூடி சொல்லுகிறார், இடம்பட வீடு எடேல் என்று சொல்கிறார். வீடு கட்டும்போது நிறைய இடம் இருக்கும்படி நீ வீடு கட்டாதே என்று சொல்கிறார். அது என்ன, நிறைய இடம் இருக்கும்படி வீடு கட்டாதே? நிறைய இடம் இருக்கும்படி தானே வீடு கட்ட வேண்டும். அது என்ன, இடம் இருக்கும்படி வீடு கட்டாதே என்று சொல்கிறார் என்றால் நமக்கு புழக்கத்திற்கு போக வெற்றிடமாக இடம் கிடக்கக்கூடாது வீட்டுக்கு. வீடு கட்டும் போது அளவாக நாம் எவ்வளவு தூரம் புழங்குகிறோமோ அந்த அளவுக்கு, அளவுக்குள் வரும்படி வீட்டை கட்டி கொள்ள வேண்டும். மிக பெரிய அளவில் வீட்டை கட்டி நாம் புழங்குவது ஒரு பக்கத்தில், கொஞ்சம் இடத்தில் புழங்குவோம். புழங்காத இடம் மிக அதிகமாக கிடந்தால் அது வெறுமையாக கிடக்கும். அப்படி வெறுமையாக இடம் கிடக்கும்படி மிகப்பெரிய அளவில் வீட்டை கட்டக்கூடாது என்று ஔவையார் சொல்கிறார். அது நமக்கு மிகச்சிறந்த ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. வீடு நம்முள் பலரும் வீடு கட்டும் முயற்சியில் இருப்போம், வீடு கட்டி இருப்போம், வீடு கட்டக்கூடிய இலக்கு வைத்திருப்போம். நமக்கு ஔவையார் அறிவுறுத்துகிறார், இடம்பட வீடு எடையல், இடம்பட அதாவது வெற்றிடம் அதிகமாக உண்டாகும்படியாக நீ வீட்டை கட்டி கொள்ளாதே. உனக்கு புழக்கத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்குள் கட்டிக்கொள். நாம் சில வீடுகளை எல்லாம் பார்க்கிறோம், மிக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள், வீட்டிற்குள் ஒரு 4 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதற்கு மிக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பார்கள். அவர்கள் ஒரு அறையில் இருப்பார்கள், மற்ற அறைகள் எல்லாம் காலியாக கிடக்கும். அது ஏதோ பேய் பங்கு, பேய் குடியிருக்கும் மாளிகை மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் வெறுமையாக காட்சி அளிக்கும். அப்படியெல்லாம் சில வீடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் ஔவையார் சொல்லும் போது இடம்பட வீடு எடேல் என்று சொல்கிறார். அங்கு அந்த இடம்படும் என்ற வார்த்தையை பரப்பு, அகலமான பரப்பு உண்டாகும்படி, வெற்று பரப்பு உண்டாகும்படி நீ வீட்டை கட்டி கொள்ளாதே என்று ஔவையார் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பொருள் தான், கிட்டத்தட்ட அந்த பொருள் தான். அங்கு வெற்றிடம் என்று வருகிறது அந்த இடத்தில் பொருள், இங்கு அகலமான என்ற பொருளில் வருகிறது. இடம், அகன்ற இடம் என்ற பொருளில் வருகிறது. இடம்படு தோள் என்றால் அகலமாக பொருந்திய தோள்களை உடையவர். ஆண்களுடைய தோள்கள் அகன்று விரிந்து இருக்க வேண்டும் என்பது சாமுத்திரியார் லட்சண இலக்கணம். ராமனுடைய தோள்கள் அவ்வாறு இருந்தன என்பதனால் இடம்படு தோழவன் என்று அவனை குறிப்பிடுகிறார். மிகவும் அகன்று விரிந்த இடம் பொருந்திய தோள்கள் அவனுடைய தோள்கள். அப்படிப்பட்ட தோழவனோடு, அப்படிப்பட்ட தோள்களை உடைய ராமனோடு இயை வேள்வி, இயை இயை இயை என்பது பொருந்திய என்ற பொருளில் வருகிறது. அங்கு பொருந்திய இந்த இயை வேள்வி என்பதும் வினைத்தொகைதான். இயை என்ற வினை வேள்வி என்பதோடு சேருகிறது. இங்கு இயைந்த வேள்வி, இது கடந்த காலத்தில் நடந்ததைத்தான் சொல்கிறது. இங்கு நாம் இதை முக்காலத்திற்கும் பொருத்த முடியாது. அது காலம், எந்த காலம் என்பதை குறித்து வரவில்லை. நியாயப்படி அது இயைந்த வேள்வி, அங்கு பொருந்திய வேள்வி, அங்கு நடத்தப்பட்ட வேள்வி இறந்த காலத்தில் தான் அது வர வேண்டும், ஏய்ந்த வேள்வி என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் காலத்தை குறிக்காமல் ஏய் வேள்வி என்று வந்திருக்கிறது. ஆனால் அது என்ன காலம் என்பதை நாம் யூகித்துக் கொள்கிறோம், அந்த வினைத்தொகையில் இருந்து யூகித்துக் கொள்கிறோம். அது கடந்த காலம்தான், அது கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்வதனால் அது கடந்த காலம்தான். அதை நாம் இப்போது நிகழ்வு காலமாக எடுத்துக்கொள்ள முடியாது, எதிர்காலத்திற்கும் பொருத்தி கொள்ள முடியாது. எனவே அங்கு அது கடந்த காலத்தை மட்டுமே குறித்து வந்த வினைத்தொகை, அவ்வாறு தான் அங்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏய் வேள்வி, அந்த பொருந்திய அந்த வேள்வியில் தொடங்கிய வெங்கனல், வளர்க்கப்பட்ட அந்த வெப்பமான அந்த நெருப்பில் நெருப்பை சூழ்வரு போது, கனல் சூழ்வரு போது, அந்த கனல் சூழ்வரு என்ற இடத்தில் இரண்டாம் வேற்றுமை உருவும் மறைந்திருக்கிறது. கனலை சூழ்வரு போது, நெருப்பை சுற்றி வருகின்ற வேளையில் மடம்படு சிந்தையல் மாறு பிறப்பில் உயிர் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள். உடம்பானது உயிரை தொடர்ந்து செல்வதை ஒத்திருந்தாள் என்று சொல்கிறார். அங்கு சீதையை குறிப்பதற்கு மடம்படு சிந்தையல் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறார். ராமனை குறிப்பதற்கு இடம்படு தோழவன் என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார். சீதையை குறிப்பதற்கு மடம்படு சிந்தையல் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறார். மடம் என்பது ஒரு குணம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று நான்கு குணங்கள் பெண்களுக்கு அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அது இலக்கியங்களிலும் புராண இதிகாசங்களிலும் இந்த நாற்குணங்கள் என்பது பெண்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு குணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த நான்கு குணங்களும் அமைந்திருக்கக்கூடிய பெண் மிகவும் உத்தமமான பெண் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம். அந்த நான்கு வகையான குணங்களில் ஒன்றுதான் மடம். மடம் என்றால் அறியாமை என்று அர்த்தம். மடம்படு சிந்தையல் என்றால் அறியாமை குணம் பொருந்தியவள், பேதமை குணம் பொருந்தியவள். படுதல் என்பது இங்கு பொருந்துதல் என்ற பொருளில் வருகிறது. படு சிந்தையல் என்பது வினைத்தொகை தான், அந்த படு என்பது அங்கு வினைத்தொகையாக இருக்கிறது. மடம் பொருந்திய சிந்தையல் என்பது அதனுடைய பொருள். பேதமை பொருந்திய சிந்தையை உடையவள், அது என்ன பேதமை என்றால் அதற்கு இலக்கியங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் கொழுத்த கொண்டு கொண்டது விடாமை என்று சொல்லப்படுகிறது. அதாவது கணவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்றுக்கொண்டதை அதன் பிறகு விடாமல் அப்படியே பிடித்துக் கொள்வது, அதுதான் மடம் என்ற குணம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு விளக்கம் அந்த மடம் என்பதற்கு சொல்லப்படுகிறது. அவள் வேறு எதை பற்றியும் அறியாதவளாக இருப்பாள். கணவன் அறிவுறுத்த அறிவுறுத்தத்தான் அவளுக்கு அந்த அறிவு விளக்கம் வரும். கணவன் சொல்லும் போது தன் நாயகன் சொல்கிறான் என்பதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு கொளுத்த கொண்டு கொண்டது விடாமை, அவ்வாறு ஏற்றுக்கொண்டதை தன் நாயகன் சொல்லிவிட்டான், அதிலிருந்து மாறக்கூடாது என்று அதிலேயே விடாப்பிடியாக இருப்பது, அதுதான் மடம் என்ற குணம் என்று சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மடம்படு சிந்தையில் என்பதற்கு அந்த மடம், அச்சமடம், நாணம், பயிர்ப்பு என்ற நான்கு வகை குணங்களில் மடம் என்பதை பேதமை அறியாமை என்று எடுத்துக்கொண்டால் பெண்கள் எல்லாம் அறிவற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வது போல் ஆகிவிடு விடுகிறது. அதற்கு அவ்வாறு பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் கல்வி கற்றவர்களாக அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள், அதை நாம் பார்க்கிறோம். சங்க காலத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அறிவில் சிறந்த பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். மன்னவர்களுக்கு இடையே தூது சென்று பெரும் போரையெல்லாம் நிறுத்தினாள் அவ்வை என்ற ஒரு பெண் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக பெண்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆளுமை மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக பெண்கள் அறிவற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வது பொருந்தாது. ஆக அங்கு என்ன பொருள் எடுக்க வேண்டும் என்றால் எல்லா அறிவும் பெற்றிருந்தாலும் நான்கு பேர் பேசக்கூடிய இடத்தில் முந்தி முந்தி தங்கள் அறிவை காட்டிக்கொள்ளாமல் அடங்கி இருக்க வேண்டும். தங்களை முற்பட காட்டிக்கொள்ளக்கூடாது, தங்கள் அறிவை முந்தி வந்து நிறுவி தாங்கள் சிறந்தவர்கள், மற்றவர்களோடு உயர்ந்தவர்கள் என்று காட்டி தங்கள் அகங்காரத்தை வெளிப்படுத்திக் கூடாது, அடங்கி இருக்க வேண்டும், ஒரு அடக்க உணர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மடம் என்ற சொல். அறிந்தும் அறியாதவர் போல இருக்கும் நிலைதான் அந்த மடம் என்ற குணம் என்று அர்த்தம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி அந்த மடம் என்ற சொல்லுக்கு வெவ்வேறு கோணங்களில் பொருள் சொல்லப்படுகிறது. இங்கு நாம் எந்த பொருள் வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். மடம்படு சிந்தையில் என்றால் பேதமை பொருந்திய சிந்தையை உடையவள் என்பதுதான் பொருள், அதனுடைய சொற்பொருள் அதுதான். அதற்கு நாம் மடம் என்பதற்கு என்ன பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவரவர்களுடைய மனக்கருத்தை சார்ந்தது. பெண்கள் உரிமை பெற்றவர்களாக அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். பெண்கள் எப்போதும் ஆண்களுக்கு அடங்கியே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். அந்த அச்சமடம் நாணம் பயிர்ப்பு என்பதற்கே வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அதில் அச்சம் என்பது எல்லோருக்கும் தெரியும், மடம் என்பதற்கு இப்போது பொருள் சொன்னேன், நாணம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும், அடுத்து பயிர்ப்பு என்ற ஒரு குணம். அந்த பயிர்ப்பு என்பதற்கு பலரும் பலவிதமாக அர்த்தம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சொற்பொருள் என்னவென்றால் பயிர்ப்பு என்றால் அருவறுத்தல். அருவறுத்தல் என்றால் எதை அருவறுத்தல் என்றால் தன் நாயகன் அல்லாத, தன் கணவன் அல்லாத அந்நிய ஆடவர்களுக்கு அருகில் செல்ல நேர்ந்தாலோ, அந்நிய ஆடவர்களுடைய நிழல் தன் மீது பட நேர்ந்தாலோ, அதை குறித்து அருவறுத்து ஒதுங்கி செல்லுது. அந்த அந்நிய ஆடவர்களுடைய விரல் முதலியவை தங்கள் மீது தற்செயலாக பட நேர்ந்து விட்டால் அருவறுத்து ஒதுங்குதல், அதுதான் பயிர்ப்பு குணம். நாயகனுடைய தொடுகை மட்டுமே அவளுக்கு இதம் தரக்கூடியதாக, நலம் தரக்கூடியதாக அமைந்து மற்ற பிறருடைய, பிற ஆடவர்களுடைய அருகாமை, பிற ஆடவர்களுடைய தீண்டுதல் இவையெல்லாம் அருவறுப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு என்று சொல்கிறார்கள். அந்த குணம்தான் பயிர்ப்பு என்னும் குணம் என்று அந்த நான்கு குணங்களை பற்றி விளக்கம் சொல்கிறார்கள். அதில் ஒரு குணம் இங்கு சொல்லப்படுகிறது, மடம்படு சிந்தையள். அப்படிப்பட்ட பேதமை குணம் பொருந்திய சிந்தை உடையவள், மனம் உடையவளாகிய சீதையானவள் தீவலம் வருகிறாள், ராமனை தொடர்ந்து வருகிறாள். ராமனை அப்படி அவள் தொடர்ந்து வருவது எதை போன்று இருக்கிறது என்றால் உயிரை தொடர்ந்து செல்கின்ற உடம்பை போல இருக்கிறது. அவ்வாறாக அவள் அந்த அக்னி பிரதட்சிணம் செய்தாள் என்று இந்த பாடலில் கம்பர் குறிக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இந்த இடத்துல கம்பர் வந்து உடம்பு உயிரை தொடர்கின்றதை, அது ஏன் அந்த மாதிரி மாத்தி சொல்றதுக்கு காரணம் இருக்கா? காரணம் ராமன் திருமாலின் அவதாரம். திருமால் தான் இந்த உலகத்திற்கே உயிராக இருக்கக்கூடியவன். இது ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கு. உண்மையிலேயே இது தெரியும். இந்த உவமையை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது ஏன் இவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார், சீதையை உயிர் என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் ராமனை உயிர் என்று சொன்னார் என்றால் ராமன் திருமாலினுடைய அவதாரம். அவன்தான் இவன் உலகத்தின் நாயகன். உலகத்திற்கெல்லாம் உயிராக இருக்கக்கூடியவன் அவன்தான். உலக இயக்கத்திற்கெல்லாம் ஆதாரம் அவன்தான். எனவே அவன்தான் உயிர் எல்லாவற்றிற்கும். எனவே அவனை உயிராக சொல்வதுதான் சால பொருத்தமானது. பிரளய காலத்தில் எல்லாம் ஒடுங்கிவிடக்கூடிய காலகட்டத்தில் திருமால் மட்டும்தான் எஞ்சி இருப்பான். மற்ற எதுவுமே மிஞ்சி இராது. அந்த திருமகள் கூட திருமாலுக்குள் ஒடுங்கி விடுவாள். எல்லாம் ஒடுங்கிவிடும், திருமகளும் அவனுக்குள் ஒடுங்கி விடுவாள். அவன் மட்டும்தான் எஞ்சி இருப்பான் என்பதனால் அவனை உயிர் என்று சொல்வதுதான் சால பொருத்தம் என்பதனால் ராமனை உயிர் என்று இங்கு குறித்திருக்கிறார். சிறப்பு ஐயா, நன்றி. ஐயா, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு ஐயா. இது நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுனாக்க, சீதை வந்து அன்பாலும் காதலாலும் வந்து தன்னோட ராமனோட உயிரோட இணைஞ்சாச்சு, அதனால வந்து தனி உயிரே கிடையாது, உடம்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படியும் பொருள் கிடைக்கும். அது அது ராமனுக்கும் நாம் பொருத்தி கொள்ளலாம் அல்லவா, ராமனும் சீதையுடன் அவ்வாறு ஆகிவிட்டார் அது கரெக்ட். அப்படி எடுத்து கொள்ளலாம் அல்லவா, அங்கு உயிர் இல்லை உடம்பு தான் இருக்கிறது என்று. மாறு பிறப்பு அங்கு அதுவும் வினைத்தொகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறும் பிறப்பு, மாறுகிற பிறப்பு, அது எதிர்காலத்தில், இது இங்கு எதிர்காலத்தை குறிப்பதாக அந்த வினைத்தொகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் தானே மாறப்போகிறது, பிறப்புகள் எல்லாம் மாறி மாறி வரப்போகிறது, அதனால் அது எதிர்காலத்தை குறிப்பதாக. அது கடந்த காலத்தையும் குறிக்கும், கடந்த காலத்திலையும் மாறி மாறி வந்த பிறப்புகள் தான், அதனால் அது கடந்த காலத்திற்கும் பொருந்தும் எதிர்காலத்துக்கும் பொருந்தும். அந்த வினைத்தொகையில் காலம் இரண்டு காலத்துக்கும் பொருந்தும். சூழ்வரு போதில் அங்கு அதுவும் வினைத்தொகை தான், அது கடந்த காலத்தில் தான் குறிக்கிறது. வந்த போது, வந்த என்ற கடந்த காலத்தில் எச்சமாக வருகிறது, இறந்த கால பெயரெச்சமாக அது அர்த்தம் தெரியும். வெங்கணல் என்பது பண்பு தொகை, வெம்மை கூட்டல் கணல் வெங்கணல், அது பண்பு தொகை. ஒரு ஒரு பாட்டிலேயே இவற்றையே பார்த்தா இதில் நிறைய வினைத்தொகை பண்பு தொகை எல்லாம் வரும், அதுதான் தமிழினுடைய சிறப்பு. பண்பு தொகை, வினைத்தொகை, இந்த தொகைகள் இல்லாமல் ஒரு கருத்தை செய்யுளில் சொல்லியிருக்கவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு வகையில் இவை இடம்பெற்றே தீரும், அப்படி மாற்றி மாறி வந்து கொண்டே இருக்கும். உயிரை தொடர்கின்ற அந்த உயிரை என்பதில் அங்கு இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாகவே வந்திருக்கிறது. அதே போல தொடர்கின்றதை ஒத்தாள், அங்கு அந்த ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறது. மாறு பிறப்பில், பிறப்பில் என்பதில் அந்த இல் என்பது ஏழாம் வேற்றுமை உருபாக வந்திருக்கிறது. சூழ்வரு போதில் அங்கு இல் என்பது ஏழாம் வேற்றுமை உருபாக வந்திருக்கிறது. இப்படி உறுப்புகளும் நிறைய வருகின்றன, தொகைகளும் வருகின்றன. ஐயா, மாறு பிறப்பில் அது எப்படி ஐயா ஏழாவது வேற்றுமைன்னு பிறப்பு எடுத்துக்கிறது? இல், இல் என்பதுதான் ஏழாம் வேற்றுமை தொகை, ஏழாம் வேற்றுமை உறுப்பு அங்கு இல், அந்த பிறப்பில். அங்கு மாறு அது வேறு, மாறு பிறப்பு என்பது அது வினைத்தொகை, மாறு என்பதோடு பிறப்பு சேரும்போது மாறு பிறப்பு என்று வருகிறது. மாறு பிறப்பு என்பது வினைத்தொகை, அந்த வினைத்தொகை மாறு என்பதற்கும் பிறப்பு என்பதற்கும் இடையில் இருக்கிறது, மாறு பிறப்பு. பிறப்பில் என்பதில் ஏழாம் வேற்றுமை உறுப்பு இருக்கிறது, இல் என்பது வருகிறது அல்லவா, பிறப்பில், அந்த பிறப்பில், அதில், அந்த அந்த பிறப்பில், அது அந்த இடத்தில் நடப்பதை குறிக்கிறது அல்லவா, அதனால் அது ஏழாம் வேற்றுமை உறுப்பு. இல் சரியா, என்பது அது இடம்னா புரியுதையா? ஆனா இது காலம் மாதிரி தெரியுது எனக்கு. காலத்தையும் குறிக்கும், அந்த காலத்தில் எந்த எதில் நிகழ்கிறதோ, ஒன்று காலத்தில் நடக்க வேண்டும் அல்லது இடத்தில் நடக்க வேண்டும், இந்த இரண்டில் தான் ஒரு சம்பவம் நடக்கும். சம்பவங்கள் நடப்பதற்கு இந்த இரண்டும் தேவை, காலம் தேவை, அடுத்து இடம் தேவை. இடம் காலம் இந்த இரண்டையும் முதற்பொருள் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. இந்த இரண்டும் தேவை, உலக இயக்கமே இந்த இரண்டில் தான் நடக்கிறது. ஒன்று ஒரு இடத்தில் நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்றால் அது ஏதாவது ஒரு இடத்தில் நடக்க வேண்டும், இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் இல்லை, இடத்திலும் நடக்க வேண்டும், ஏதாவது ஒரு காலத்தில் நடக்க வேண்டும், இந்த இரண்டும் தான். இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு சம்பவம் நடக்க முடியும், அதனால் தான் தொல்காப்பியத்தில் இந்த இரண்டும் முதற்பொருள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த இரண்டும் இல்லாமல் ஒன்று நடக்க முடியாது, ஏதாவது ஒரு இடத்தில், ஏதாவது ஒரு காலத்தில் அதான் சம்பவம் நடக்க வேண்டும். ஒரு பூ மலர்கிறது என்றால் அந்த பூ ஏதோ ஒரு செடியில், அந்த செடி ஏதோ ஒரு இடத்தில் முளைத்திருக்கிறது, அந்த இடத்தில், அது ஏதாவது ஒரு காலத்தில், அது அந்த வசந்த காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் ஏதோ ஒரு தருணத்தில் அது பூக்கிறது. ஆக ஒரு இடமும் தேவைப்படுகிறது, ஒரு காலமும் தேவைப்படுகிறது. இவையெல்லாம் இருந்தால்தான் அது நடக்கும். ஆக இந்த ஏழாம் வேற்றுமை உருபு என்பது இடத்தையும் இடத்தையும் குறிப்பிடும் இடத்தில் வரும், காலத்தையும் குறிப்பிடும் இடத்தில் வரும், இரண்டுக்கும் வரும், பொருந்துவரும். சரியா, நிறைய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா, நன்றி. இன்னைக்கு இப்போ படிச்சுட்டு நேரம் ஆயிடுச்சா? முடிச்சுக்கிட்டோம் ஐயா. ஆமாம் ஐயா. சரி, ஒரு முறை எல்லோரும் படித்து விடுங்க. சரி, யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். பாடல் 102. இரண்டு வெய்ய கனல் தலை வீரனும் அண்ணால் மெய்யரு மந்திரம் உம்மை வழங்கா நெய் நெய் அமை ஆகுதி யாவையும் நேர் நேர்த்தே தையல் தளிர்கை தடக்கை பிடித்தான். அடுத்த பாடல் இடம்படு தோல் ஆவனோ ஆவனோடு இயை வேள்வி தொடங்கிய வெம்கனல் சூழ்வரு போதில் மடம்படு சிந்தையல் சிந்தையல் மாறு பிறப்பில் உடம்புயிரை தொடர்கின்றதை ஒத்தால். சரி, அடுத்து நான் படிக்கிறேன். ஆ வெய்ய கனல் தலை வீரனும் அண்ணாள் மையரு மந்திரம் மும்மை வழங்கா நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே தையல் தளிர்கை தடக்கை பிடித்தான். ஆ அடுத்த பாடல் இடம்படு தோளவன் இடம்படு தோளவனோடு இயை வேள்வி தொடங்கிய வெண்கனல் சூழ்வரு போதில் மடம்படு சிந்தையல் மாறு பிறப்பில் உடம்புயிரை தொடர்கின்றதை ஒத்தாள். நான் படிக்கட்டுமா? படி. வெய்ய கனல் தலை வீரனும் அண்ணாள் மையரு மந்திரம் முன்னி வழங்கார் நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தே தையல் தளிர்கை தடக்கை பிடித்தான். எனக்கு கொஞ்சம் 103 காமிங்க. எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை, ஐபேட்ல பார்த்தேன். இடம்படு தோல் அவனோடு இயை வேண்டி தொடங்கிய வெண்கனல் சூழ்வரு போதில் மடம்படு சிந்தையல் மாறு பிறப்பில் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள். ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு நான் ஒரு கடந்த 2 வாரமாக ஏதோ ஒரு தடை, அதனால வகுப்பிற்கு சரியாக வர முடியவில்லை. இன்று கூட எனக்கு என்னுடைய லேப்டாப் ஒர்க் பண்ணல, எப்படியோ இங்கே இன்று மிக முக்கியமான நாள், சீதா கல்யாணம் நடக்கக்கூடிய நாள், வந்து பங்கேற்றிருக்கீங்க. சீதா கல்யாணம் கேட்டு சீதா கல்யாணத்தை உபன்யாசத்தில் கேட்டால் மிக பல நன்மைகள் எல்லாம் வரும் என்று சொல்லுவார். இந்த கோவிலுக்கே ஆமா, இங்க கோவில்ல சீதா கல்யாணம், இந்த ராமநவமி ரொம்ப விமர்சையா கொண்டாடினாங்க. நான் போய் கலந்து கொண்டேன். அடுத்து கணேசன் படிக்கிறீங்களா?